ద్వేదాంతరామానుజేతి కృపయా రంగిణీన్యస్తబ్ధారం తత్సంప్రాప్తాగమాహంతద్విదేవనుగణం శిష్టతాపూర్ణమగ్ర్యం శ్రేష్ఠ శ్రీరంగ రామానుజముని కరుణాలబ్ధ మోక్షాశ్రమంతం సత్వస్థం శ్రీవరాహం యతివరమనఘం దేశికం సంశ్రయామి వేదాంత లక్ష్మణ మునీంద్ర కృపత్తబోధం తత్పాదయుగ్మ సరసీరుహ భృంగరాజం త్రయ్యంత యుగ్మ కృతభూరి పరిశ్రమంతం శ్రీరంగ లక్ష్మణ మునిం శరణం ప్రపద్యే శ్రీమద్ వేదాంత రామానుజముని కరుణాలబ్ధ వేదాంత యుగ్మం శ్రీమద్ శ్రీవాస యోగీశ్వర గురుపదయోరర్పిత స్వాత్మభారం శ్రీమద్ శ్రీరంగనాథాహ్వయముని కృపయా ప్రాప్త మోక్షాశ్రమంతం శ్రీమద్ వేదాంత రామానుజమునిమపరం సంశ్రయే దేశికేంద్రం శ్రీరంగేశ పదే సమర్పిత భరం శ్రుత్యంత రామానుజ శ్రీ యోగీంద్ర గురుత్తమేన యమిన శ్రుత్యంత విద్యాత్మనః ప్రాప్త శ్రుత్యవదం సయుగ్మ హృదయం శ్రీవాస రామానుజాత్ శ్రీ శ్రీవాస మునీంద్ర దేశికమణిం శ్రేయో నిధిం సంశ్రయే శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవరి యో మే సన్నిధత్తాం సదా హృది ప్రణతకామదం పద్మజార్చితం ధరణిమండనం ధ్యేయమాపది చరణపంకజం శంతమంచతే రమణనస్తనేష్వర్పయాధిహన్. గోపికాగీత పదిమూనావది శ్లోకం. ఆధిహన్ అదావదు ఆధ్యాత్మిక ఆది భౌతిక ఆది దైవికం పల వహయాన தாபங்கள், அதாவது நம்ம மனசுல ஏற்படக்கூடிய தாபங்கள் ஒரு வகை, பிராணிகள்னால ஏற்படக்கூடிய தாபங்கள் இரண்டாவது வகை, இதை தவிர இயற்கையினால ஏற்படக்கூடிய தாபங்கள். இப்படி இந்த தாபங்கள் எல்லாம் போகணும்ன்றதுல முதல் தாபமா ஆதிகன், மனக்கவலைகள் தீர்க்க வல்லவரே அப்படின்னு கூப்பிடுறான். இவர்களோட மனக்கவலை என்ன? கோபிகைகளுடைய மனக்கவலை, பெருமாள் இவர்களுக்கு தோன்றி இவர்களோடு அந்த ராசம் ஆட வேண்டும்ன்றது. அந்த மனக்கவலையை தீர்ப்பவரே பிரணத காமதம். பிரணத்தனா வணங்கினவர்களுடைய அந்த மனசில் இருக்கக்கூடிய ஆசையை நிறைவேற்றுபவரே. இப்ப நாங்களாம் உங்க கூட வணக்கத்தோட இருக்கோம் கிட்ட, கிருஷ்ண திருவடிகள்ல என்றைக்கும் வந்து பிரணத்த உன்னையே அடைந்துடும் அப்படி இருப்பவர்களை ரட்சிப்பேன்னு சொன்னீரே, அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகான்னு சொன்னீரே. அப்ப சொன்னவர் இப்ப நான் உன்னை வந்து உன்னுடைய சேவை வேணும்னு கேட்கும் பொழுது அந்த சேவைய கொடுக்காம இருக்கலாமா அப்படின்னு கேட்கிற மாதிரி பத்மஜார்ச்சிதம், பத்மத்துல உதித்த பிரம்மாவினால பூஜிக்கப்பட்டவரே. தரணி மண்டலம், இந்த பூமிக்கு அலங்காரமா இருக்கிறவரே, அதாவது பூமாதேவிக்கு அலங்காரமானவரே. அடுத்தது ஆபதி, ஆபத்காலத்துல அதாவது ஏதாவது ஒரு கஷ்டம் நேரும் பொழுது தியேயம் தியானிக்கப்படுறதும், தியானிக்கப்பட்டவாளுக்கு சந்தமஞ்சதே அதாவது சுகந்த ருத்துவான தே சரண பங்கஜம், அதாவது உங்களுடைய திருவடியை தியானிச்சவாளுக்கு அந்த மாதிரி ஆபத்காலத்துல நல்ல ஒரு மங்களம் ஏற்பட காரணமாக இருப்பவரே. ரமண எங்களை எல்லாம் வந்து மோகிப்பவரே. நஸ்தனேஷு அர்ப்பய, உம்முடைய திருவடி தாமரைகளை எங்கள் மார்பில வைத்து எங்களுடைய காமத்தீய அடக்க வேணும் அப்படின்றார். அதாவது ஆண்டாள் சாதிக்கும் பொழுது கூட நாச்சியார் திருமொழியில சொல்லுவா, காமத்தீயுள் புகுந்து கதுவப்பட்டிடை கங்குல் ஏமத்தோர் தென்றலுக்கு இங்கிலக்காய் நான் இருப்பேனே அப்படின்வா. பெருமாள் மேல தென்றல் வீசிட்டு அது தன் மேல வீசணும் அப்படின்னு ராமர் எப்படி வந்து தாயார் மேல வீசிட்டு தன் மேல வீசணும்னாரோ, இப்படி தென்றலை பார்த்து ஆண்டாள் சொல்றா, இப்படி ஒரு காமத்தி பெருமாளை அடைய வேணும்ன்ற தீராத ஆசை. அதனால கோபிகைகள் ஒரு வாரா புலம்பரா. அது என்ன அப்படின்னா பிரணத காமதம், அதாவது தன்னை நம்பி சரணாகதி பண்ணவாளுக்கு அவர்கள் கோரினபடி பலனை கொடுக்கிறவரும், பிரம்மாதிகள் பிரம்மனா பத்மஜார்ச்சிதம்னு பிரம்மாவை சொன்னாலும், பிரம்மா மட்டும் இல்ல நித்தியசூரிகள் என்ன, சனகர் முதலான பெரிய பெரிய மகர்ஷிகள் என்ன, பூமாதேவி பூமாதேவியினால அர்ச்சிக்கப்படக்கூடியவர், அதே நேரத்துல ஆபத்து வேளையில ஆபதாம பகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம்னு ஆபத்து காலத்துல எல்லாருனாலையும் தியானிக்கப்படக்கூடியவரா இருப்பவர் யாருன்னா அந்த ஸ்ரீகிருஷ்ணன் ஆனவர் தான். அப்ப அவர்களுடைய மனசுலையும் அவர்களுடைய வெளியில அவர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தையும் நன்றாக போக்க வல்லதாக இருக்கக்கூடிய அழகான இரண்டு திருவடிகள் தே பதாம்புஜம். அந்த சரண பங்கஜங்களை, பங்கஜம்னா அந்த பெருமாளுடைய இரண்டு திருவடி தாமரைகள், அந்த இரண்டு திருவடிகளையும் எங்களுடைய வருத்தத்தை போக்கறதுக்காக எங்கள் மேல வைத்து அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா, எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தினால அவர்களுடைய தாபம் நீங்கும் அப்படின்றத சொல்றான். அதாவது கோபிகைகள் இதெல்லாம் எப்படி ரொம்ப அழகா சாதிக்கிறான்னு பாருங்க. அதாவது இது ருப்பிணி பிராட்டியார் சாதிக்கும் பொழுது ரொம்ப அழகா சொன்னான். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்க தாபம். எங்களுடைய அதிகன் நீங்க சாதிச்சாலே ஆதிகன், அதாவது எம்பெருமானுடைய அந்த குணங்களை குணசிரவணம் பண்றதுனால, குணகீர்த்தனம் பண்றதுனால, அந்த குணகீர்த்தனம் பண்ணவாளுக்கு கிருஷ்ணான்னு கூப்பிடுறதுனாலேயும், கோவிந்தான்னு கூப்பிடுறதுனாலேயும், கோபாலான்னு கூப்பிடுறதுனாலேயும், நாராயணான்னு கூப்பிடுறதுனாலேயும், இப்படி பற்பல பெயர்கள் இட்டு அந்த எம்பெருமானை அழைத்து அவனுடைய ஒவ்வொரு குணத்தினால நம்ம எம்பெருமானை பாடுறதுனால என்ன நடக்கிறது அப்படின்னா பெரும் பாக்கியம் உண்டாருது. அந்த பாக்கியம் நம்ம சம்சாரத்துல இருக்கக்கூடிய, இந்த சம்சாரம்னா இந்த உலக வாழ்க்கையிலிருந்து பல பாபங்களையும் தாபங்களையும் போக்குறது. தாபங்கள் எப்படி போறது அப்படின்னா, எம்பெருமானுடைய குணகீர்த்தனம் பண்ணும் பொழுது அவருடைய குணத்துல லயிக்கிற மனசு இந்த விஷயங்கள்ல இருந்து விலகி செல்றது கொஞ்ச நேரம். அப்ப அதனால தாபங்கள் போக்கப்படுறது. அதே நேரத்துல சொல்றவாளுக்கு ஏற்கனவே சொன்னாலே தியான மங்களம், அதாவது சொல்றவர்களுக்கு மங்களத்தை அருளுபவர். அதனால இத சொல்றதுனால டைவர்ஷன் ஆறா மாதிரி மட்டும் இல்ல, இந்த லோகத்துல இந்த தலைவலிக்கு மருந்து தருவாங்க, என்ன தருவாங்கன்னா தலைவலிக்கு ஒரு மருந்து கொடுப்பான், அந்த மருந்து தலைவிண்டா நமக்கு அது எரியறதுனால தலைவலி மறந்து போயிடுன்ற மாதிரி அப்படி இல்ல. பெருமாள் எப்படிப்பட்டவர்னா, அந்த விஷயத்துல இருந்து நம்மள அத்திசை திருப்பி, அதாவது கஷ்டமான விஷயங்கள்ல இருந்தும் தவறான விஷயங்கள்ல இருந்தும் நம்மள திசை திருப்பி நம்மள நல்ல வழியில அழைச்சிட்டு போய், அதே நேரத்துல இந்த நல்ல நம்ம கேட்கக்கூடிய பிரணத காமதன், பிரணத்தர்கள்னா தன்னை சேவிச்ச அவர்களுடைய காமம், காமம்னா ஆசைன்னு அர்த்தம், ஆசையை அருளுபவர் ததாதி, அதை கொடுப்பவராக இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணர். அப்படிப்பட்டவர் எங்களுக்கு மோக்ஷ பர்யந்தம் எல்லா பாக்கியத்தையும் உண்டு பண்ண வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். இதுல பல விஷயங்கள் அவர்கள்னால சொல்லப்படுறது. பிரணத காமதம்ன்றது தான் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது யாருக்கு பிரணத காமதர், திரௌபதி போன்றவா கூட்டம் பொழுது அந்த சபையிலேயே வந்தாரு அந்த பெருமாள், அந்த பெருமாளை நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க. அதாவது அசத் சபாயா வனவா சகிருத் மிருதே மிருதேனே கமஹாரதாஸ்திரத திரௌண்யஸ்திரதாஸ்மஹரே விரக்ஷிதாஹ. அதாவது ஒரு காலகட்டத்துல அந்த அசத் சபையா இருந்த அந்த ராஜாவோட சபை, அதாவது திருத்தராட்டிரனோட சபை ஒரு அசத் சபையா மாறி ஒரு அபலையான ஸ்திரீ வந்து தன் மானத்தை இழக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு திரௌபதியினுடைய மானத்தை பறிக்க பார்த்தார்கள். அப்ப பெருமாள் என்ன பண்ண, அந்த துவாரகையில காரியம் பண்ணிட்டார், துவாரகையில ஏதோ பகடையோ ஏதோ விளையாடிந்தார்னு சொல்லுவோம். அப்ப துவாரகையில இருந்த பெருமாள் ஹே கிருஷ்ண துவாரகா வாச அப்படின்னு கூப்பிட்ட உடனே துவாரகையில வசித்து கொண்டே அவருடைய திருநாமம் என்ன பண்ணிட்டு அப்படின்னா, இங்க புடவை சுரந்தது, அதாவது புடவைகள் சுரந்தது. புடவை சுரந்ததுன்னு சொல்றதை விட பன்மையிலே சொல்லலாம் அவ்வளவு புடவை வந்தது அப்படின்னு. இப்ப அவ்வளவு புடவைகள் சுரந்தது எதுக்கு அப்படின்னா, தன்னை சேவிச்சா அந்த திரௌபதி, இவர்களையெல்லாம் நம்மை காக்க வலுவற்றவர்கள்னு பாண்டவர்களை எல்லாம் கைவிட்டு, அங்க இருந்த ஆசான்கள் எல்லாரையும் கைவிட்டு, பெரியவர்களான பீஷ்மாதிகள் முதலானவர்களை எல்லாம் கைவிட்டு, எங்கையோ துவாரகையில் இருந்த பெருமாளை நோக்கி தன்னுடைய மகாவிஸ்வாசத்தை உறுதியான நிலையை வந்து வெளிப்படுத்தினாலே, அப்ப பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா அவளுக்கு அனுகிரகம் பண்ணும் பொருட்டு எம்பெருமான் வந்து புடவை சொன்னார். அதுக்கப்புறம் துவாரகைக்கும் இதுக்கும் வந்து ஹஸ்தினாபுரத்துக்கும் வந்து நடந்த கதையெல்லாம் உங்களுக்கே தெரியும். பெருமாள் என்ன பண்றார், பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார், பாஞ்சாலை குடல் முடித்தார் வந்தார் தாமேன்ற ரீதியில தர்மன் விட தாம் தூது போனார் வந்தார். தர்மன் சொன்னதுக்காக தானே தூது போன. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, திரௌபதியோட சேர்ந்த பாண்டவர்கள் நமச்சக்ரூர் ஜனார்தன், அந்த ஜனார்தனனை நமகான்றதுனால, அதாவது வணங்கி அப்படின்றது சரணாகதியை சொல்றது, சரணாகதி செய்து அவனை வசப்படுத்தின. வசப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமாள் சரணாகதர்களை ரட்சிப்பேன்னு ஒரு விரதம் பூண்டவன். ராமாயணத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்றோம், சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி செய்யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி, அவர்கள் கேட்ட அபயத்தை கொடுக்கறேன்னு ராமன் சொல்றாரு. ஒரு முறையாவது ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும்னு அதுதான் தேசியம் சாதிச்சார். அப்படி சரணாகதி பண்ணினவர்களை ஒரு படியாலும் கைவிட மாட்டோம் அப்படின்னு ரட்சணம் பண்ணிட்டு இருக்க. அதனால திரௌபதி முதலான பாண்டவர்களை எல்லாம் பற்பல அஸ்திரங்கள்லேருந்தும், சக்தி அஸ்திரம் முதலான அஸ்திரங்கள்லேருந்தும் ரட்சிச்சவர் யாருன்னா இந்த எம்பெருமான் தான். அதனால இது எல்லாரும் சொல்லும்படியா இருக்கக்கூடிய எம்பெருமான் வந்து அந்த சிரமங்களை எல்லாம் ஏத்துண்டு, அவர்களுக்கு வந்து அத்தனை சிரமங்களையும் ஏத்துண்டு தானே ரட்சித்து கொடுத்த பிரகாரத்தை சொல்றதுக்காக பிரணத காமதம். அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்ற, பத்மஜாட்சி பண்றதுனால சூரிய சேவியமான தேசம், அதாவது பிரம்மா முதலானவர்கள் ஆராதனை பண்றது இந்த பிரகிருதி மண்டலத்துல, பிரம்மா மத்திரம் தான் ஆராதனை பண்றாரு அப்படின்னா இல்ல. அத போல நித்திய சூரிகள் என்னைக்கும் ஸ்ரீவைகுண்டத்துல எப்பவும் எம்பெருமான சதா பஷ்யந்தி சூரயா அப்படின்னு வேதம் சொல்ற ரீதியில அவர்களும் எம்பெருமானை என்றைக்கும் அர்ச்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஆறாவது முதல சேவித்து சேவித்து அவருடைய அந்த ஆறாத அமுதலை தழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட எம்பெருமான் நித்திய சூரிகள்னாலேயும் பிரம்மாதி இந்த இகலோகத்துல, அதாவது இங்க மேல இருக்கக்கூடிய தேவர்கள்னாலேயும் அர்ச்சிக்கப்பட வேண்டியவர், அர்ச்சிக்கப்படுறவர். அடுத்தது பூமி தேவிக்கு அணிகலனாக இருப்பவர். பூமி தேவிக்கு எத்தனை தர சிரமம் வந்தது, முதல்ல ஹிரண்யாக்ஷன்னு ஒரு அசுரன் வர, அந்த ஹிரண்யாக்ஷன் இப்ப எதுக்கு இதை சொல்றா, அன்னைக்கு ஹிரண்யாக்ஷன் அந்த பூமி தேவிக்கு ஒரு இடர் வந்த பொழுது அந்த பூமி தேவிய வந்து கோல வராகமன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் நீல கடல் கடைந்தாயின்னு தேவையானாலே தூக்கிண்டு அப்படி ஆதி வராகமா பூவராகனா மேல எழுந்தவுடையது அப்படின்னு அதை முதல்ல காண்பிக்கிறான். சரி, அது மாத்திரம் தான் நடந்ததா, பூமிக்கு எத்தனை தரம் பாரம் ஏற்பட்டது இந்த அசுரர்கள்னாலேயும், அதர்மம் செய்பவர்கள், அதாவது தவறான நீ சொன்னதையெல்லாம் விடுத்து உன்னுடைய சாஸ்திரத்தை மீறி தன்னுடைய உன்னுடைய அடியார்களானவர்களுக்கு தீங்கிழைக்கும், அவர்களுக்கெல்லாம் நீ எப்படிப்பட்டவன்னா, தன் அடியார்களுக்கு யார் தீங்கிழைக்கிறாளோ அவர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய திருமால், நீ பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான்ற ரீதியில பொய்யற்கே பொய்யன், அதாவது தன் பக்தர்களை யார் வஞ்சிச்சு அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை கஷ்டப்படுத்தி அவர்களை சாஸ்திரத்தை மீறும்படி செய்கிறாளோ அவளை எல்லாத்தையும் நன்றாக சிக்ஷிக்க கூடியவராய் இருப்பவரே, இந்த பூமிக்கு எத்தனை தரம் பாரம் ஏற்பட்ட பொழுதும் அந்த தர்மத்தை நிலைநாட்டும் பொருட்டு, பூமிக்கு பாரம்னா மனுஷா பாரம் இல்லை, அதர்மத்தை செய்பவர்கள் தான் பாரமாக இருப்பவர்கள், அவர்களை எல்லாத்தையும் வந்து நன்றாக அழிப்பவரே, அப்படி அழிக்கும் எம்பெருமான பார்த்து சொல்றான். அன்னைக்கு பூமிக்கு ஒரு இடர் வந்த பொழுது என் இடரை களையாயே அப்படின்னு பூமி சொன்ன பொழுது இடரை களைந்தீரே, அவளுக்கு அனுகிரகம் பண்ணீரே, அதே நேரத்துல அந்த கஜேந்திர ஆழ்வார்னு சொல்லக்கூடியவர் உங்ககிட்ட சரணாகதி பண்ண உடனே அவரை ரட்சிக்கிறதுக்காக ஓடோடி வந்தீரே, அதாவது எப்படிப்பட்டனா, நம்ம கராதன் காலினி கதுவ ஆலையின் துயரம் தீர புல்லூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமரி சோலை மாடமாமையிலே திருவல்லிக்கு அணி கண்டேன்னு ஆழ்வார் பாசுரம் பாடுறது திருமங்கை ஆழ்வார். எப்படிப்பட்ட அப்படின்னா, இங்க பொய்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொய்கையில் அழகான ஒரு குளத்துல நன்றாக புஷ்பங்கள் புஷ்பித்து இருக்க அங்க அழகா இறங்கின அந்த யானையானது தீர்த்தத்துல ரமிக்க பார்த்தது. அதாவது தீர்த்தம்னா இந்த இடத்துல சம்சார சாகரத்தை சொல்றோம், நாமெல்லாம் அப்படி யானை மாதிரிதான் ரமிக்கிறோம். அப்ப நம்மள வந்து இந்த உலகமாகிற வாசனை வந்து நம்மளை காலை பிடிச்சு உள்ள இழுக்கும் பொழுது நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாராயணாவோ மணிமண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் அப்படின்னு சாதிச்சாரு. அப்படி ஆழ்வார் சாதிச்சா போல என் ஆரிடரை நீக்காய் அப்படின்னு அந்த யானை கூட்டா போல நாங்களும் கூப்பிடுறோம், இந்த நேரத்துல எங்களுடைய இடரை களைய வேண்டாமா அப்படின்னு சொல்லி இவர்கள் கேட்கிறான். அப்ப பெருமாள் எப்போ வருவார் அப்படின்னா, நாம் இந்த சம்சார சாகரத்துல முழுகி இருக்கோன்னு தெரிஞ்சு கூப்பிட்டா வருவார். அவர் கூப்பிட அவர் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பெருமாளுடைய அந்த அனுகிரக விசேஷத்தை அவருக்கு சொல்லி அதே நேரத்துல பெருமாளுடைய சரண பங்கஜம் அப்படின்றத ஞாபகப்படுத்துறார். உன்னுடைய திருவடி தாமரைகள்ல விழுந்திருக்கும், அந்த திருவடி தாமரைகள்ல அந்த திருவடி தாமரையே எங்க மார்பின் மீது சூட்ட வேண்டும். ஏன் அப்படின்னா, எதை அதாவது ஸ்திரீகளுக்கு அலங்காரத்துல போக்கியம் மொழியும், முத்துமாலை, வைராட்டிகை, நெக்லஸ், இத்தனையோ வஸ்துக்கள் போட்டுக்கிறான். அந்த மாதிரி அதெல்லாம் வந்து உண்மையான பூஷணம் இல்லை. ஒரு கவி அழகாக சொல்வான், கேயூராணி ந பூஷயந்தி சததம், ஹாரான சந்திரோஜ்வலாக, ந ஸ்நானம், ந விலேபனம், ந குசுமம், நாலங்கிருதா முர்தஜாக, வாண்யேகா சமலங்கரோதி புருஷம், யா சம்ஸ்கிருதா தாரியதே, ஜியந்தே கலு பூஷணா சததம், வாக் பூஷணம் பூஷணம். அதாவது நல்லொழுக்கமே சிறந்த அணிகள்னு சொல்லப்படுறது. அந்த மாதிரி இவர்களுக்கு பெருமாளுடைய பாதம் தான், அதாவது அவனுடைய திருவடி தாமரைகள் தான் இவர்களுக்கு மார்பில் அணிகலனா இருக்கணும்னு, அதை எங்கள் மார்பின் மீது பதித்து எங்களுக்கு எங்க தாபத்தை போக்க வேணும். ஒரு அழகா நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கு, அந்த எரியிற இடத்துல எரிஞ்சா பரவாயில்ல, வேற ஒரு இடத்துல எரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம், சட்டுன்னு அதை அணைக்க பாக்குற மாதிரி எங்களுக்கு உன்னை அடைய வேண்டும்ன்ற அந்த நெருப்பு எங்களுக்குள்ள எரிஞ்சுட்டே இருக்கு. அந்த நெருப்ப உன்னுடைய அழகான தாமரை போன்ற திருவடிகள்னால அதை அணைத்து குளுமைப்படுத்த வேண்டும். தாமரைக்கு குளுமையான குணம், குளுமைப்படுத்தி எங்களை எல்லாம் குளிர்விக்க வேணும்னு கேட்டு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறான். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.